lover on the track. Hey, ti-ti-ti-ti, patti kiti nerpe. Ti-ti-ti-ti, on meele kirke. Ti-ti-ti-ti, kallin kallin tudike. Unna mattum pattale. Kaattu viisithu, enja tudikithu. Niyum pakkum vandale. Alagalo seyil, unta kolisinil. Sattam kooda inikkithu. Ti-ti-ti-ti, patti kiti nerpe. Ti-ti-ti-ti, on meele kirke. Ti-ti-ti-ti, kallin kallin tudike. Oh no, சூரிய சந்திரதம் வக்கிரதம் உன்னிடம் கனவு அயிரம் அதுலேயே மூவியம் அழியாத நினைவுகள் அது மிக பத்திரம் இருமனம் ஒன்ற போனா கையில் வைத்து பார்ப்பேன் அது சத்தியம் Buddy baby girl, what you gonna do when I come through? Looking through your heart like you're already gone. Kitta vandhu ninnu patha pannira vambu. Mela kaya vekkum podu paayithu hanbu. No no no no, don't mean no kurumbu. Idhayatha thakura with the hanbu. Ti ti ti ti, patti kichu nirppu. Chi chi chi chi, unu mela kirukku. Ti ti ti ti, kaingalum kudikka. Enna mattum paarthale. நெஞ்சும் துடிக்குது நீயும் என்னன் பக்கம் நிக்கையில் கைகள் வைக்குது உதடும் பேசுது உந்தன் வாசம் ஏதோ பண்ணுது உன் கண்ணால் என்னை கொள்ளதே என் நெஞ்சு நீயும் கொள்ளதே உன் தோழி தாங்கிடு தானே உள்ளம் தள்ளாடுதே அண்ணே தி தி தி தீபத்தி கிச்சடி உன் மேல நான் கிற்க நான் தி தி தி தீ கால்கள் துடிக்க பெண்ணே உன்னால் பைத்தியமான உச்சி முதல் பாதம் வரை சிரித்தேன் நெருப்பி மெருகாய் உருக வைத்தாய் கூடு விட்டு கூடு பாய்ந்தாய் என் மனதிலே ஆழமாய் உறங்கி விட்டாய் என் நிலவரம் பொறியலையோ ஏதோ பண்ணுது அழகலோ செயல் உந்த கொலசியில் சத்தம் கூட இனி